第一段。 Aleph. Adonai, me'olam ad olam ata el, ve'gam chasdecha, me'olam ve'ad olam. Hodu l'Adonai mi'yom le'yom. Hodu l'Adonai ki tov, ki le'olam chasdo.